குன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அன்பி என் அன்பி தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ. கண்ணீ என் கண்ணீ பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அன்பே என் அன்பே நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே.